கால் கொண்டு மின்னல் கணுவில்ல கண்ணல் காதோரம் கூந்தல் கற்றை அலை எல்லாதோ நீளின்ற கண்கள் நீரில்லா மீன்கள் துணீராய் தாமே மாறி என்னை கொள்ளாதோ எப்போ